என்னை காதலிப்பாயா? நாட்களை மறந்து நடந்து செல்கிறேன், நாளை உன் உறவுகளுக்காய் என்னையே தருகிறேன் என்று நீ என்னை காதலிப்பாய் என்றார். கொடுத்து விட்டேன் என்னையே, தினம் தினம் உன் மௌனம் மட்டும் கொளுத்தி செல்கிறது எனக்குள் இருக்கும் உன்னையே. ஒருவேளை நான் உன்னை மறக்க நினைத்தால் தயவு செய்து இந்த பூமி என்னை இழந்துவிடும். என்னை காதலிப்பாயா என் காதலியே? என் காதலே, என் காதலே, என்னை என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய்? சிறகுகள் ரெண்டில் என்ன தரப்போகிறாய்? கிழுவதை கிள்ளிவிட்டு ஏன் தள்ளி நின்று பார்க்கிறாய்? என் காதலே, என் காதலே, என்னை என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய்?